ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ருதீநாம் உத்தரம் பாகம் வேகவத்யாஸ்ய தக்ஷிணம் காமாதிதிப சஞ்சீயாத் கச்சித் அத்புத கேசரி. ஸ்ருதீநாம் உத்தரம் பாகம் வேகவத்யாஸ்ய தக்ஷிணம் காமாதிதிப சஞ்சீயாத் கச்சித் அத்புத கேசரி. ஸ்ரீ காமாசிகாஷ்டகம் முதல் பத்தியம். காமாசிகாஷ்டகம் முன்னுரையில் பார்த்தோம். காமாசிகா அப்படின்னு சொன்னால் விருப்பத்தோடு சங்கல்பத்தோடு வீற்றிருக்கை. பகவான் சங்கல்பம் பண்ணி இந்த இடத்துல நான் இருக்க வேண்டும்னு அந்த இடத்த சூஸ் பண்ணி அங்கே இருந்துருக்கான். அதனால் அந்த இடத்துக்கு காமாசிகான்னு வச்சுக்கலாம். வேள் இருக்கை, தமிழில் வேளுக்கை, தமிழில் வந்து மருவி போய் வேளுக்கை, ஆழ்வார்களும் வேளுக்கைன்னு பாடியிருக்கார். வேள் இருக்கை, வேள் அப்படின்னு சொன்னால் விருப்பம் அர்த்தம். விருப்பத்தோடு வீற்றிருக்கை, விருப்பத்தோடு வீற்றிருக்கைக்கு பேர் காமாசிகா. அந்த காமாசிகா ஹரிஹி சொல்லப்படுறார், காமாசிகா நரஹரிலாம் சொல்லப்படுறார். அப்போ அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹரி, ஹரினா சிங்கம்னு அர்த்தம். ஹரிக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. சிங்கத்துக்கும் ஹரி தான், குரங்குக்கும் ஹரி, பகவான் விஷ்ணுக்கும் ஹரி. அதனால அந்த அப்படிப்பட்ட ஹரியை பற்றிய ஒரு அஷ்டகம், எட்டு பத்தியங்கள். ஒரு பத்தியம் வந்து பலஸ்துதி, அதனால மொத்தம் ஒன்பது பத்தியம் இருக்கும் இந்த காமாசிகா அஷ்டகத்தில். அதில் முதல் பத்தியம் ஸ்ருதீநாம் உத்தரம் பாகம். ஸ்ருதீநாம் அதாவது முதல்ல நம்ம ஸ்லோகத்தை புரிஞ்சு வச்சு என்ன பண்ணணும், கிரியாபதம் என்னன்னு பார்க்கணும். கிரியாபதம்னா வேர்ப், கிரியாபதம் என்ன வேர்ப், ஆக்ஷன் வேர்டு. ஜியாத் காமாததி வசம் ஜியாத், ஜியாத் தான் இங்க கிரியாபதம். ஜியாத் என்ன அர்த்தம், ஜி ஜெயின் தாத்து, ஜி ஜெய், ஜெயதி, ஜெயதி என்ன அர்த்தம், வெற்றி பெறுகிறான் அர்த்தம். ஜியாத்னா அதே அர்த்தம் தான், வேற விபக்தி விதிலிங்னு பேர். இதுக்கு எப்பொழுதும் வெற்றியோடு மேம்பட்டு இருக்க வேண்டும், விளங்க கடவன் அப்படின்னு சுத்த தமிழில் சொல்லுவான், தூய தமிழில். எப்பொழுதும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க வேண்டும், விளங்க வேண்டும். யார் ஜியாத்? இப்போ ஜியாத் சொல்லியாச்சுன்னா ஒரு சப்ஜெக்ட் வேணும், கருத்து பதம் வேணுமா இல்லையா? யாரு அப்படின்னு சொன்னா அத்புத கேசரி. கேசரின்னு அர்த்தம் கேசரி, கேசரினா அனுமானோட அப்பா. ஓகே, கேசரினா சிங்கம். கவிதார்க்கிக கேசரி, ஸ்ரீமான் வெங்கடநாசாய கவிதார்க்கிக கேசரி, கவிதார்க்கிக கேசரி. கேசரினா சிம்மம், கவிதார்க்கிக சிம்மத்துக்கு இன்னொரு பேர் கவிதார்க்கிக கேசரி. சரியா? கவி, கவி காவியம் எழுதுறதுல, கவிதை எழுதுறதுல அவர் சிங்கம். அதே சமயத்தில் தர்க்க சாஸ்திரத்திலையும் அவர் சிங்கம், வாதம் பண்ணதுலையும். அதான் தார்க்கிக, கவிஷு தார்க்கிகேஷு அப்படின்னு அர்த்தம். கவிகள்ல சிங்கம், தர்க்கம் பண்றவாள்ல சிங்கமா இருந்தார். யாரு? வேதாந்த தேசிகன். வேதாந்த தேசிகன், அதனால்தான் அவருக்கு கேசரி டைட்டில், வேதாந்த கவிதார்க்கிக கேசரி. இப்ப இங்க கேசரி, இங்க இருக்க கேசரி யாரு? சிங்கம், ஒரு சிங்கம். அது எப்படிப்பட்ட சிங்கம்? அத்புத கேசரி, ஒரு அற்புதமான கேசரி. அற்புதம்னா என்ன, விவரிக்க முடியாதுன்னு அர்த்தம். ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு. எவ்வளோ ஃபென்டாஸ்டிக் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆச்சரியமான, அற்புதமான ஒரு சிங்க வடிவு கொண்ட அந்த எம்பெருமான் அர்த்தம். சிங்கம்னா சிங்கம் இல்லை, சிங்க உருவத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான். கஷ்டித்துன்னு போட்டுட்டார், கஷ்டித் கஷ்டித்து அத்புத கஷ்டித் அத்புதன் ஆயிடுச்சு. கஷ்டித்து அத்புதம் என்னாச்சு? கஷ்டித் எதிர முடியுது தா மறுத்து தா, அந்த இத்துக்கு பிறகு அத்புத ஆ வந்ததுனால தாயிட்டு கஷ்டித் அத்புத. வேதத்தையும் சந்தி அதே மாதிரி வரும். கஷ்டித் அத்புத, கஷ்டித் என்ன தெரியுமா? விவரிக்க முடியாத ஒப்பற்றன் அர்த்தம். ரெண்டு அர்த்தம் இருக்கு கஷ்டித்னா. சம் ஒன், சம்ஸ்கிருதத்துல வந்து சம் ஒன் அப்படின்றத கஷ்டித் சொல். வாசல் யார் வந்திருக்கா? யாரும் தெரியல, யாரோ வந்திருக்கா. அப்ப கஷ்டித்து ஆகத்தவான், யாரோ வந்திருக்கான். இல்ல தெரிஞ்சவா இருந்தா கிருஷ்ணா வந்திருக்கான், நவநீத் வந்திருக்கான், யாரும் தெரியல, அதுக்கு பார்த்தது இல்லை. யார் வந்திருக்கா? கஷ்டித்து ஆயாதி, கஷ்டித்து ஆகத்தவான். அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இன்னார்னு விவரிக்க முடியல. அதாவது அவ்வளவு அழகா இருக்கு, விவரிக்க முடியல. எவ்வளவு அழகு, எவ்வளவு அற்புதமா இருக்குன்னு வார்த்தையால விவரிக்க முடியல. பகவான் அப்படிதான் இருக்கான். பகவான் வந்து வார்த்தையால விவரிக்க முடியாது. வாசாம் அகோச்சரஹா எதோ வாசோ நிவர்த்தந்தே அப்படின்னு சொல்லி சொல்றது. ஆமா, சோ கஷ்டித் அத்புத கேசரி ஜியாத். அப்படிப்பட்ட விவரிக்க முடியாத அற்புதமான சிங்க உருவில் இருக்கக்கூடிய எம்பெருமான் சிறப்புற்று விளங்க வேண்டும். இப்ப எங்க இருக்கான்? அதிவசன். அதிவசன் அப்படின்னா இருந்து கொண்டு, இருப்பிடமாக ஏற்றுக்கொண்டு எழுந்து அருளி இருக்கக்கூடிய. எப்படி? காமாத். காமாத்னா சங்கல்பத்தினால, காமகான சங்கல்பம் நடத்தம், ஒரு அர்த்தம் வந்து சங்கல்பம். சங்கல்பம் என்னது? ஒரு ரெசல்யூஷன், நான் இங்க இருப்பேன் அப்படின்னு உறுதி பண்றோமா இல்லையா? நான் காத்தால 5 மணிக்கு எழுந்துப்பேன், அதுவும் ஒரு சங்கல்பம். அப்ப காமாத்னா தன்னுடைய விருப்பம், தன்னுடைய சங்கல்பத்தினால வீச்சி இருக்கக்கூடிய. எங்க? அத சொல்ல, வேகவத்தியாக தட்சிணம். வேகவதி நதி, வேகவதி நதியை சுத்தி தான் அஷ்டபுஜாஷ்டகம், காமாசிகாஷ்டகம் எல்லாம் வேகவதி சுத்தி தான். அப்புறம் இவர் தூப்பில் தேகநீசன், இவர் நம்ம விளக்குல பெருமாள் இருக்கிறோம், தீபப்பிரகாஷர், எல்லாம் வேகவதி பக்கத்துல தான். சோ இப்ப வேகவத்தியாக என்ன விபக்தி? ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். வேகவதி நதி சப்தம், நந்தியாக வேகவத்தியாக ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். அந்த நதியினுடைய, அந்த நதிக்கு என்ன இப்போ? தட்சிணாம், தட்சிணம். தட்சிணம்னு சொன்னா அதனுடைய தென்புறத்தில், தெற்கு பக்கம், தெற்கு பக்கம். அப்ப அந்த நதிக்கு தெற்கு பக்கத்துல எம்பெருமான் வீட்டில் இருக்கான். இப்ப அங்க மட்டும்தான் இருக்கானா எப்படின்னு கேட்டா, ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம். அழகா ஒரு போயட்டிக் ஃபேன்சிக்காக போட்டிருந்தார், உத்தரம் தட்சிணம். ஸ்ருதிக்கு உத்தரம்னா என்ன அர்த்தம்? உத்தரம்னா மேற்கு திசைக்கு உத்தரம்னு பேரு, ஆனா மேல் மேல் பகுதிக்கும் உத்தரம் தான் பேரு. வேதத்துல வேதத்துடைய கிரவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதத்துடைய மேல் பகுதி, முக்கியமான பகுதி எது? உபனிஷத். முக்கியமான பகுதிகளுக்கு உபனிஷத், பிரம்மத்தை சொல்லக்கூடிய பாகங்களுக்கு உபனிஷத்துன்னு பேரு. தைத்திரிய உபனிஷத், ஈஷாவாசியோபனிஷத், பிருஹதாரண்யக உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத்லாம் இருக்கு. தைத்திரிய சமயத்தை வந்து உபனிஷத் இல்ல, தைத்திரிய சமயத்தன்றது அந்த வேதத்துடைய ஒரு பாகம், ஒரு பாகத்துக்கு பேரு. மந்திரங்கள்லாம் இருக்கும் அதுல யாகம் பண்றதுக்கு. அப்போ உபனிஷத்துலாம் என்ன சொல்றது? பிரம்மம் எதுன்னு சொல்றது. அந்த பிரம்மம் யாரு? நிஜன்மன் தான், நாராயணன் தான் அந்த பிரம்மம். பிரம்மா வேற, பிரம்மம் வேற. பிரம்ம திருஷ்டிரசி, பிரம்ம பிரம்ம சப்தம் வேற, பிரம்மா சப்தம் வேற. பிரம்மான சத்துமுக பிரம்மா, 4 முகங்கள் பிரம்ம அப்படின்னு சொன்னா பரபிரம்மம். வேதத்துக்கும் பிரம்மன்னு பேர் இருக்கு. வேதத்துக்கு என்ன பேரு? அதான் பிரம்மச்சாரி அப்படின்னு ஒரு பேர். சரியா? பிரம்ம எது? பிரம்மம். இப்போ யார் பிரம்மம்? இப்போ நாராயணன் தான். அந்த நாராயணன் இப்ப என்னவா இருக்கான்? நிஜிம்மனா இருக்கான். நிஜிம்மன் தான் நாராயணன், நாராயணன் தான் நிஜிம்மன். ஆக மொத்தம் அந்த அப்படிப்பட்ட நிஜிம்மன் தான் அந்த பிரம்மம். அந்த பிரம்மம் எங்க சொல்லப்பட்டிருக்கு? ஸ்ருதியினுடைய உத்தர பாகத்துல. அந்த பிரம்மம் எங்க இருக்கு? இப்போ ஸ்ருதியோட உத்தர பாகத்துல. மேலும் எங்க இருக்கு? வேகவதியினுடைய தட்சிண பாகத்துல. சோ உத்தர பாகத்திலையும் பிரம்மம் தான், தட்சிண பாகத்திலையும் பிரம்மம் தான். அப்புறம் என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலயும் பிரம்மம் தான் இல்லையா? மேல் பாகம் கீழ்பாகம் ஆச்சு, ரெண்டு ஒரே ஒரு விஷயத்துல மேல் பாகம் கீழ்பாகம். மேல் பாகத்திலயும் அதே வசதிதான், கீழ்பாகத்திலயும் அதே வசதி. என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் அந்த வசதி தான் இருக்கு. சோ பிரம்மம் தான் ஜெகத்து முழுக்க இருக்கு, எல்லா இடத்துலயும் பிரம்மம் தான் இருக்கு, ஜெகத்தை தாண்டி இருக்கு. அது வேதாந்தம், அப்புறம் பார்க்கலாம். சோ ஸ்ருதி நாம், ஸ்ருதிஹி மதிஹி, அது பிரம, அது பிரம. பிரம்ம இல்ல, அது பிரம. பிரம தமிழ்ல படிச்சா தெரியாது, பிரம்மமா பிரமையா என்ன எதுவும் தெரியாது, அதுவே பிரமையா இருக்கும். பிரமஹ சம்ஸ்கிருதத்துல பிரம்ம, இது 3வது பிரம்ம. ஸ்ருதீனாம் என்ன விபக்தி? இப்போ மதீனாம் ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். மதி சப்தத்தினுடைய ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம் மாதிரி ஸ்ருதியினுடைய மத்தியாக மதே மத்தியாக மதேக மத்தியோகோ மதீனாம். சோ ஸ்ருத்யாக ஸ்ருதேஹே ஸ்ருத்யோகோ ஸ்ருதீனாம். ஸ்ருதிகளுடைய வேதங்களுடைய உத்தர பாகத்துல மேற்புறத்திலும் மேல் பாகத்திலும் வேகவத்தியாக ஷஷ்டி ஏகவச்சனம், வேகவதி நதியினுடைய தட்சிணாம்ச தென்புறத்திலும் காமாத்து அதிவசன் எந்த இடத்துலயுமே என்ன பண்றான் அவன் விருப்பத்தோட சங்கல்பத்தோட வீட்டில் இருக்கக்கூடியவன் யார் அவன் கஷ்டித் அத்புத கேசரி கேசரன்றது கேசரகன்றது இந்த பிடரி மயிர்னு பேர் பின்னாடி இருக்கும் குதிரைக்கு இருக்கும் குதிரை கூட கேசரின்னு பேர் இருக்கு சிங்கத்துக்குலாம் இருக்கும் பின்பக்கம் அந்த முடி இருக்கும்னா அதுக்கு கேசர ஆமாம் நீங்களாம் கூட கேசரி தான் முடி வளர்த்துனீங்கன்னா அப்போ கேசரின்னு அர்த்தம் கேசரத்தை உடையது கேசரி ஆனால் உங்களுக்கு தலைமுடி தான் இங்கே போகும் முதுகில் முடி வராது தலைமுடி வேணா இங்கே போகும் இங்கெல்லாம் முடி இருக்குமானா இருக்காது அதனால அது சிங்கத்தை குறிக்கும் குதிரையை குறிக்கும் ஸோ கேசரி கேசரக அஸ்தி அஸ்தின்னு வரும் அதனால கேசரி அத்புத கேசரி கஷ்டித்து அத்புத கஷ்டி தத்புதன் ஆயிட்டு ஓகேவா காமாத்து அதிவசன் காமாததிவசன் ஆயிட்டு காமாத் அதிவசன் காமாததிவசன் ஆயிட்டு இதெல்லாம் சந்தி விசேஷங்கள் வேகவத்தியாக பிளஸ் வேகவத்தியாச்ச வேகவத்தியாக பிளஸ் வேகவத்தியாச்ச இச்செல்லாம் ஒன்றும் இது இல்லை சீர் நேராக இருக்கு ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம் வேகவத்தியாச தட்சிணம் காமா ததிவதன் ஜீயாத் கஷ்டித் அத்புத கேசரி அன்பயத்தை பார்த்தோம்னா ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம் வேகவத்தியாக தட்சிணம் ச காமாத்து அதிவசன் கஷ்டித் அத்புத கேசரி ஜீயாத் அதிவசன்றது சத்ரு பிரத்யம் சத்ரு பிரத்யம்னா கண்டினியூஸ் டென்ஸ் பட்டன் அஸ்தி சஹ கிம் கரோதி சஹ கேலன் அஸ்தி அவன் விளையாடி கொண்டிருக்கிறான் பிரசன்ட் டென்ஸ் எப்பயுமே இருக்கிறது அதான் அதிவசன் அங்கு எழுந்தள்ளிருக்கக்கூடிய அது விசேஷணம் ஆயிடுச்சு அப்ஜெக்டிவ் ஆயிடுச்சு அங்கு எழுந்தள்ளிருக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த சிங்கமானது எம்பெருமான் சிங்க உருவில் இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்பொழுதும் மேம்பட்டு விளங்க கடவன் விளங்க வேண்டும் அப்படின்னு ஒரு மங்களாசாஸ்திர ஸ்லோகம் காமாசிகாஷ்டகத்துல முதல் ஸ்லோகம் ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.